வணக்கம் நற்றினை. இன்று 1000வது நாளை கடந்து புகழின் உச்சத்துக்கே சென்றுள்ளது நமது நற்றினை. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. முதன் முதலாக வாட்ஸ்அப்பில் ஆரம்பித்து பின்பு இணையதளத்தில் பூர்ந்து அதன் பின்பு செயலி ஒன்று வடிவமைத்து இதுபோல் யாராலையும் கூடிய சீக்கிரம் உச்சத்தை அடைய முடியாது. ஆனால் நமது நற்றினை அதை சுடக்கு போடும் நேரத்தில் செய்துவிட்டது. அந்த அளவுக்கு சுலபமாக இதற்கு ஓயாத பணிபுரிந்த நமது சசிகுமார் சார், அது மட்டுமல்லாமல் நற்றினையின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இதில் பங்குள்ளது. அனைத்து ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். 1000 2000 ஆக வேண்டும், 2000 20000 ஆக வேண்டும், 20000 2 கோடியை தொட வேண்டும் என்று எனது நம்பிக்கை மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவனின் அருள் நற்றினைக்கு எப்பொழுதும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு அரவிந்தன்.